ஹியூமன் ஹியூமன் அங்க கண்ணுக்குள்ள வீக் ஆன பட்டு போடை கேக்கமர கண்ண கப்புடி கிரிமினல் புத்தி கதைக்கு மாட்டேன் சுத்தி நான் நேர் ஆனா என்ன மோதிரவன் சொத்தி ப்ரோ அக்கள்ளி பை வெண்டன்ட்டு வெறி இனம் ஆனா காச கிட்ட கவிதைய தெரியினம் ஊரில பணக்காரன்ண்டு புழுகினம் ஆனா வெள்ளி நாட்டில் கக்குச கழுவினம் இப்ப அரசியலா உங்க வீட்டுல நீ தான் மனுசியடா MC ஜுங்காடா கருப்புக்கே வந்தாவா எங்களோட போகும் இந்த செட்ட விடும் பாம்பலா கெத்துல நாங்க வந்த பொத்துல இல்லாட்டி வர மாதிரி உடை பண்ணி பொத்துல தப்புல மப்புல கதைக்கிற கேப்புல எப்ப உண்ட கல்யாணம் நான் வர மாப்புல ஃபியூச்சர் கிடைக்காது போடாடே ஃபேம் கிடைக்காது போடாடே கொட்டை கிடைக்காது போடாடே போனில வீம்போட்டு போடாடே ஃபியூச்சர் கிடைக்காது போடாடே ஃபேம் கிடைக்காது போடாடே கொட்டை கிடைக்காது போடாடே இது இந்த பாட்டுக்கு கதிரவன் சாட்சி யுங்கா சொல்லு இந்த சீனுக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமில்ல ப்ரோ தும்மினா போச்சு ஐயோ அப்படிய மான கேடுது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மான தேடுது நாங்க இல்லாத பொண்ணெல்லாம் ஆடுது ஆனா உள்ள வந்த போன போடுது Hi, this is 911 emergency. How can I help you today? அக்கோய் அக்கோய் வந்துடுறாங்க அக்கோய் கதிரவன் சுகா வந்துடுறாங்க அக்கோய் காப்பாத்த அக்கோய் போடாடே ஃபியூச்சர் கிடைக்காது போடாடே ஃபேம் கிடைக்காது போடாடே கொட்டை கிடைக்காது போடாடே போனில் போட்டு போடாதே ஃபியூச்சர் கிடைக்காது போடாடே ஃபேம் கிடைக்காது போடாடே கொட்டை கிடைக்காது போடாடே போனில் போட்டு போடாதே